குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமை துரத்த அலைகிற நானும் மனச திறந்து என காப்பாத்து, தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போற, ஆமா மோதி முச்சிக்க போற, பாதி பிச்சிக்க போற, பாவி வச்சிக்க போற, ஆமா. தேடி கட்டிக்க போற, தாவி ஒட்டிக்க போற, தாலி கட்டிக்க போற, ஆமா மோதி முச்சிக்க போற, பாவி வச்சிக்க போற, பாவி வச்சிக்க போற, ஆமா. சிறு ஓடையில் ஒரு ஓடமா, மனசோட ஒரு காதல் மெதந்தோடுதடா, உன பார்த்ததும் வழியோரமா, உயிரோட ஒரு பாதி கழண்டோடுதடா. என் ஆசை ரொம்ப பாவம், கொஞ்சம் கண் எடுத்து பாரு, நீ மோச பார்வை வீசி மதி கட்டு திரியும் மதிய பாரு. தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போற, ஆமா மோதி முச்சிக்க போற, பாதி பிச்சிக்க போற, பாவி வச்சிக்க போற.